శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదేవాచ్యకార మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవపూర్ణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగమగనందిని హేమాప్తి నాయికా సమేత శ్రీ దేవనాథవర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథవిపరిపాదికాభ్యాం నమః శ్రీమత్యై గోదాయై నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖ్యకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి శ్రీమతే నిఖమాంత మహాదేశికాయ నమః. பாதுகா சகஸ்திரத்தை நம்ம சஞ்சார பத்தியிலே பிரவேசம் பண்ணிட்டு இருக்கோம். தேசிகனுடைய அனுகிரகத்தாலே அந்த ரங்கன் கூட இருந்து நமக்கு எல்லாம் விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். சஞ்சார பத்தியிலே கீ ஸ்லோகத்திலே நாம் வந்து பார்த்த விஷயம் என்னன்னா, பெருமாள் வந்து யாஜகத்துக்கு போன போதும் பசுமைக்கும் போதும் தூது போன போதும் பெருமாள் வந்து சாத்தின்றிருந்தார், பாதுகையை சாத்தின்றிருந்தார், பாதுகையை சாத்தினதால இதெல்லாம் சித்தமாச்சு காரியங்கள் அப்படின்னு சொல்ற. நமக்கு பாதுகையை சாத்தின்ற பெருமாள் கீதையும் உபதேசம் பண்ண தேர்காலதே அர்ஜுன வியாஜமா வச்சு அப்படின்னா விஷயங்கள் இருக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்போ மேற்கொண்டு என்ன பாதுகையுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா, பெருமாள் வந்து வருஷா காலத்திலே மகாவிஷ்ணுவினுடைய திருமடியிலே தன்னுடைய திருவடியை வச்சு பெருமாள் சனிச்சுருக்கார். அப்போ தேவிகள் எல்லாரும் பெருமாளுக்கு திருவடி கைங்கிரம் பண்றார். மற்ற மலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்றும்படியாக பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒரு கூப்பாடு போறா. ஏ பெருமாளே, எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த அசுரன் வந்து எங்களை ஹிம்சிக்கிறானே அப்படின்ட்டு முனிவர்கள் எல்லாரும் கூப்பாடு போடுறா. அப்ப பெருமாள் வந்து சைனம் கலைஞ்சு வந்து பூலோகத்துக்கோ இல்ல வேற ஒரு அவதாரம் பண்ணியோ வந்து பண்ணணும், இந்த அவனை சம்ஹாரம் பண்ணும், பெருமாளுக்கு நல்லது நடத்தி கொடுக்கணும். அப்ப பெருமாள் சரத்காலத்தை தாயாருடைய திருவடியிலேந்து தன் தூக்கத்தை களைச்சிண்டு அந்த திருவடி எடுத்து முதல்ல பூமியிலேயே யார் மேல வைப்பார் சுவாமி, அந்த பாக்கியசாலி யாருன்னு சொன்னா சாக்ஷாத் பாதுகாதேவி அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். சரது பதமகாலே சத்யஜன்ஜோகி நித்ராம் சரணமுபகதானாம் திராணஹோதோ பிரயாசன் ஜலதி திகித துங்காம் மந்த மாதாய தேவி தொய் கழு திரிதாதி சொப்பதம் ரங்கநாதகாம் தொய் கழு நிததாதி சொம் பதம் ரங்கநாதகம். ரங்கநாதனுடைய திருவடியானது உண்மையில் வைக்கப்படுகிறதுன்னு சாய்க்கிறார். இல்ல அப்போ வந்து இன்னொரு பெண்ணிட்டேந்து திருவழியத்தை இன்னொரு பெண் மேல வைக்கிற பெருமாள் இல்லையா, அவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, யாரோ கூப்பாடு போடுறா, எங்களுக்கு ஒரு ஹானி வந்துருது சுவாமி, கஷ்டம் வந்துருது, எங்களால தர்மத்தை அனுஷ்டிக்க முடியல, அதர்மம் தொலைச்சிருக்கு, நீர் வந்து ரட்சிக்க வேண்டும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றா. அப்போ சரணம் உபகதானாம் தானஹோதா பிரயாசன்னு அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் வந்து இந்த தேவி மேல அந்த திருவடி வைக்கிற, பாதுகாதேவி மேல திருவடி வைக்கிறார். அப்போ பூமிக்கு எழுந்துடணும்னா அவனை கூட்டு வர்றது யாருன்னா சாட்சாத் இந்த தேவி தானே கூட்டின்னு வரா. அப்போ இவள் வந்து எப்பேற்பட்ட ஒரு புண்ணியசாலியாயிருந்தா பெருமாள் திருவடி இவள் மேல கொண்டு வைப்பான் அப்படின்றதாவது நம்மளால ஒரு விஷயத்தை யூகிச்சுக்க முடியுது. அதான் தேசிகன் ரொம்ப அழகா சொன்னார், பெருமாள் தன் தூக்கத்தை யோக நித்திரையை களைச்சுண்டு தாயாரமடையிலேருந்து திருவடி எடுத்து உன்னிடத்துல வைக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தொய் கழுவுன்னு போட்டு சாய்கிறார் இந்த இடத்துல. அப்புறம் ரொம்ப அற்புதமான விஷயம் சாட்சிந்தே வர, பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணார். என்னன்னா நரகாசுரன் அவன் கொண்டு வந்து 16,000 ஸ்திரீகள் வச்சு ரொம்ப ஹிம்சை பண்ணியிருந்தான். பெருமாள் அவன் சம்ஹாரம் பண்ணி அத்தனை பேரையும் பெருமாள் வந்து விவாகம் பண்ணிட்டார். அப்போ ஒரு கிருஷ்ணன் 16,000 பிராட்டிமார், 16,000 தேவிமார் பணி செய்ய துவர என்ன அதில் நாயகராக வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். 16,000 பேர் பெருமாளுக்கு பிராட்டிமார்கள் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கிருஷ்ணன் இருந்தான் 16,000 கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னா பெருமாள் அப்படி இல்லை, ஒவ்வொரு பிராட்டிமாருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாய் பெருமாள் தன்னை மாத்தின்றார். அதாவது கிருஷ்ண சமூகமா கிருஷ்ண கூட்டமாயிட்டார். ஒரு கிருஷ்ணன் இல்லப்பா, 16,000 கிருஷ்ணன். அப்போ ஒரு கிருஷ்ணனா இருக்கும்போது ஒரு பாதக தானே சுவாமி இருந்தது அப்படின்னா, எப்ப பெருமாள் தன் ரூபத்தை மாத்திண்டு ஒரு கிருஷ்ண சமூகமாய் கிருஷ்ண கூட்டமாய் 16,000 கிருஷ்ணமா தன் திருமேனியை விரிவடைஞ்சானோ, இந்த பாதுகாதையும் அவனுடைய திருமேனிக்கு தக்கப்பட்டு 16,000 பாதுகைகளாக தன்னை மாத்தின்றா. 16,000 ஜோடின்னு மாத்துங்கோ, 16,000 ஜோடி மாத்திட்டு போயிட்டான் நம்மகிட்ட. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் பெருமாள் இருக்கார், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இந்த பாதுகா தேவிகள் இருக்கா, ஒவ்வொரு வீட்டுல பெருமாள் வந்து ஒவ்வொரு இல்ல தேவி இல்லத்திலையும் பெருமாள் வந்து ஒரு காத்தால சயனம் பண்ணிட்டு இருக்கார் ஏழு மணிங்கல. அப்ப பாதுகா அங்க இருக்கு பெருமாள். அப்புறம் வந்து ஒரு ஆத்துல சந்தியானம் பண்ண, ஒரு ஆத்துல பசங்களோட விளையாண்டு இருக்க, ஒரு ஆத்துல வந்து பெருமாள் யஜ்யம் அனுஷ்டிச்சுட்டு இருக்க, இன்னொரு ஆத்துல சாப்பிட்டு இருக்கார், இன்னொரு ஆத்துல எத்தனையோ தேவிகளோட கொஞ்சிட்டு இருக்க. அப்பையும் ஒவ்வொரு வீட்டில் வாசல்லையும் இந்த பாதுகா தேவி இருக்கா சுவாமி. அப்படின்னா பெருமாள் எவ்வளவு எவ்வளவு அவதாரம் எத்தனை ஆகிருதியில எடுத்தா, முதல்ல போன உபன்யாசத்துல பார்த்தோம் சிறியனாய் வாமனவே வரும்போதும் சிறிய பாதுகையா வந்தா இந்த பாதுகா தேவி, திருவிக்கிரமாய் லோகத்தை அளக்கும் போதும் பெரிய பாதுகையா ஆழியட மாதிரி பெரிய பாதுகையா இந்த தேவி தன் திருவேணியை மாத்தின்றா. அதே போல இந்த இடத்துல பார்த்தா பெருமாள் ஒருத்தராத்த ஒரு தேவிகராத்த உல்லாசமா சொக்கட்டா நாடின் இருக்கான் சுவாமி. அங்கேயும் வந்து இந்த பாதுகா தேவி உட்காந்துருக்கா பெருமாள். அவ இவர் இன்னொருத்திக்கு வீட்டுக்கு போக வேண்டும் என்று எண்ணம் இருந்தா கொண்டா உன்னை ஆட்டத்துக்கு பந்தயமாக ஆட்டுறான், பாதுகையை பந்தயமா வைக்கிறாளாம் பாருங்க. அப்போ எப்படி பாருங்க, பாதுகா தேவி அநேகம் உரு எடுத்துக்கொண்டு அது என்ன அந்த சக்தி அவளுக்கு இருக்கு பாதுகா தேவி இருக்கு பெருமாள் போலயே. பெருமாளும் அநேக அவதாரம் பண்றார், எல்லா லோகத்துக்கும் ஒருவரே ஆச்சாரியர் இருக்க முடியுமா? முடியாது. ஆகையாலே அநேக ஆச்சாரியர்களை கொண்டு பெருமாள் அநேக ஜனங்களை திருத்தி பண்ணி கொண்டு தன்னிடத்தை சேர்ப்பிச்சுக்கிறான்னு சொல்லி தாத்பரியார்த்தம் ஆச்சாரியர் அந்த விஷயத்துல சாதிச்சிருக்கா. அப்போ எம்பெருமான் இஷ்டாவதாரத்துல வந்து 16,000 கிருஷ்ணனாய் மாறி ஒரு மாய கிருஷ்ணனா மாறும்போது இவ்வளவு ஒரு மாய பாதகியா மாறி 16,000 திருமேனியை கொண்டு பெருமாள் திருவடி அலங்கரிக்கிறாள் என்பதானது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தம். இதுல அந்த பாசுரம் விஞ்ஞாபனம் பண்ணலாடிய சபையில விஷயார்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். அடுத்தது பார்த்தா ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்கிறார். யமுனை ஆற்றங்கிறதுக்கு பெருமாள் கோபஸ்தியோட பெருமாள் விளையாடிட்டு இருக்க, திடீர்னு பெருமாளை காணும், பெருமாள் வந்து காண வந்தட்ல. என்ன பார்த்தா பெருமாளை தேடினு போறா, எப்படி இருப்பான்னு, பெருமாள் எங்கேயாவது அடையாளம் இருக்கணுமே, நடந்து தடமான இருக்கணுமேனா எங்கேயும் காணும். சில இடங்கள்ல தடம் இருந்து என்னன்னா, சமயத்து மகிழமா ஆசீத்து சங்க சக்கர ஆதி சிங்காம் விதிபத விதிகாம் பாதிகே பந்திதஸ்தே அப்படின்னா, என்னன்னா கிருஷ்ணன் போனான், பாதுகையை உன்னுடைய கீழே இருக்கிறதான சங்க சக்கர அடையாளம் இருக்கு, அது இருந்தது. ஒரு காலில் சங்கொரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டங்கெழுதினாற் போல் இலச்சினை பட நடந்து பெருகாய் என்ற இந்த வள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமருதாதை தளர் நடை நடவானோ. பெருமாள் தளர் நட நடந்து போகும்போது திருவடியிலே வந்து சங்கும் சக்கர ரேகை இருந்தது. அதே போல இந்த பாதுகா தேவி மேலையும் அந்த விஷயம் இருக்கு, அதை வச்சிருந்து கண்டுபிடிச்சாலாம் இந்த யமுனை ஆற்றங்கரையிலே மறைந்து போன கிருஷ்ணனை கண்டுபிடிக்கிறது கோபஸ்திரிகள் எல்லாரும். உன்னுடைய அந்த அடையாளங்களை இடைப்பெண்கள் இருக்காளே, உன்னுடைய அடையாளங்களை கொண்டு கண்ணனை கண்டுபிடித்தாளே. சமயத்து மலம் ஆசீத்து சங்க சக்கராதி சிங்கான்னு சொன்னார். அப்படி லோகத்திற்கு ஜனங்களை பெருமாளை ஜனங்களாலே பெருமாளை அறிய முடியல. நல்ல ஆச்சாரியாள் நல் வழி நடத்தினால் அவள் பெருமாளை புரிஞ்சுண்டு அவன் திருவிடைய ஆசிரயிப்பாளே. அதே போல ஆச்சாரியர்களான பாதுகையிலே இருப்பதான சங்க சக்கரங்களை கொண்டு பெருமாள் இங்கு இருக்கான்னு யமுனை கரையிலுடைய அந்த கோபஸ்திரிகள்லாம் கிருஷ்ணன் இருக்கும் இடத்தை அறிந்தார்களாம் என்பதானது சம்பிரதாயார்த்தமாக உள்ள கொண்டு வர சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படி இந்த பாதிகையினுடைய பிரபாவம் என்ன, பெருமாளை காட்டி கொடுக்கிறாள் இந்த பாதிகை அப்படின்னு அற்புதமா காட்டின் போற இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நிறைய விஷயங்கள் எடுக்கிறார். பெருமாள் வந்து மகாலட்சுமி சந்தோஷத்துக்காக என்ன பண்றாளாம், பெருமாள் என்ன பண்ற, சகல வேத சாஸ்திரங்களையும் அறிந்தவர சுகர் ரிஷிகள்லாம் இருக்காளே, ஆச்சாரிய புருஷன்லாம் இருக்காளே, அவெல்லாம் ஒன்று சேர்த்து லோகத்துக்கு வந்து நல்லது நடத்தணும், வேத பரிபாலனம் பண்ணணும். அதனாலே தன்னுடைய அநேக குணங்களை பெருமாள் பிரகாசப்படுத்துறார். பெருமாளுக்கு கல்யாண குணகணாம்னு பேரு, எண்ணி பெருமாளுடைய குணத்தை எண்ணி நம்மளால மாறாது இல்லையா. அவன் பெருமையை நம்மளால பேச முடியாது. நம்ம எல்லாம் வந்து ஞானஹீனர்களாக இருக்கோம் இல்லையா, அதனால பேச முடியாது. அதனால ஆச்சாரியாளை கொண்டு நமக்கு பெருமாள் உபசத்துக்களாகிற வேதங்களை கொடுத்து விளையாடி இருக்க பிராட்டியோடு அப்படி வந்து எப்படின்னா, ஒரு கிளியை பிடிக்கணும்னா பட்சியை பிடிக்கணும்னா ஒரு காட்டில் வந்து வல விரிக்கணும். அதை பாரி இந்த நம்முடைய ஆச்சாரியால் கூட்டம் சுகர்லேருந்து ஆரம்பிச்சு முனிகள்லாம் இருக்காளே, ரிஷிகள்லாம் இருக்காளே, யாமுன முனி, நாதமுனி, ராமானுஜ முனி, இப்ப முனிகளை வச்சு நம்ம சச்சம்பிரதாயத்தை பெருமாள் வந்து அந்த வலையிலே நம்ம உழ வைக்கிறான். பெருமாள் இவன் ஆச்சாரியாளை கொண்டு நமக்கு பிடிச்சி நமக்கு எல்லாம் பெருமாள் வைகுண்டத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்டதான் வேலையை செய்பவள் யாருன்னு கேட்டாக்கா இந்த பாதிகாதேவி அப்படி என்பதானது பிரகடித குணஜாலம் பாதிகே ரங்கபந்தோகோ அப்படின்னு 305 ஒரு வரி மட்டும் அதை விஞ்ஞாபிக்கிறேன். இந்த விஷயத்துல வந்து சொன்னார் சார் தேசிகன் சாய்கிற இந்த மாதிரி விஷயத்த. அப்போ இந்த பாதுகையினுடைய பெருமையை வந்து தேசிகன் எப்படி எப்படிலாம் பேசுற, என்ன மாதிரி யோஜனை கொண்டு வர சுவாமி தேசிகன் இல்லையா. அதே மாதிரி பார்த்தா பெருமாளை எல்லாரும் சேவிக்க முடியுமா சுவாமி? முடியாது. சொலப நிக்கில பாவம் மாம்ச திஷ்டேர் ஜனசிய ஸ்வயம் உபகரசித்வம் பாதுகையத்வம் பும்மாம்சம். ஏன்னா பெருமாளை ஜானத்தால பக்தியோகம் பண்ணி பெருமாளை பார்க்கணும். யமனியமோ ஆசனங்கள் இயலாவி புனல் அடக்கம் தமதரியன் தாரணகள் தாரயரான் இணைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார் கிழக்காகம் அமரதொடும் மத்திகிரி அம்புயத்தாளாரமுதே அப்படின்னு. அந்த பெருமாளை சேர்க்கணும்னா யமனியம் ஆசனங்கள் என்ன யோகாபியாசம் பண்ணி ஆத்ம தரிசனம் பண்ணி ஆத்ம தரிசனத்தை பெருமாளை திருப்பி புனக தியானம் பண்ணி அவனை பார்க்கணும், அந்தரியாமைய பார்க்கணும். யாரு பார்க்கறது? கைவல்யம் வரைப்போம் நின்று நல்லா நின்று போயிடுவா, அவ்வளவுதான். பெருமாள் கிட்ட போக முடியாது. ஆனா இந்த பாதிகாதேவி நம்மள பார சாமானிய மக்கள்லாம் இந்த மாம்ச கண்ணாலே பெருமாளை சேவிக்கிறதுக்கு தன்னுடைய முதுகிலே ஸ்ரீ ரங்கனை ஏழப்பண்ணை வீதிதோறும் வீதியார வருவான் என்னும் ரீதியாக உற்சவாதிகள் போது ரங்கனம் கொண்டு நம் கண்ணில் காட்டிட்டு போறாளேப்பா, இந்த உபகாரம் யார் பண்றதுன்னா பாதுகாதேவி தானே பண்றா. நம்மளால முடியுமா பெருமாளை பக்தியோகம் பண்ணி பார்க்க முடியுமா? அவன் திருடி போய் சேர முடியுமா சுவாமி? முடியாது. அப்பேற்பட்ட பெருமாளை எல்லா சங்கதிகளும் சுகமாய் தெரியும்படியாக வலுவிலே எல்லா ஜனங்களையும் இந்த மாம்ச கண்ணாலே பெருமாளை தரிசிப்பதற்காக இந்த பாதுகாதேவி பெருமாளை ஏழை பண்ணின்னு வந்து நமக்கு எல்லாம் காட்டுறா சுவாமி அப்படின்றது இந்த பாதிகளுடைய பெருமையை சுவாமி தேசம் வேறு விதமாகவும் பேசுற. பெருமாள் எல்லாம் திரும்ப சர்வஜ்ஞன்னு தெரியும், எல்லையில்லாத தயை உள்ளவராய் பெருமாள் இருக்க செய்தே, எல்லையில்லாத குற்றவாளியை தேட வேண்டியிருக்கு. அப்புறம் அப்படிப்பட்ட என்னை காப்பாற்றாமல் என் குற்றங்களை பெருமாள் பார்க்கிற, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னு சொன்னாக்கா என் குற்றம் என்ன, இவன் என்ன தப்பு பண்ணாயா அப்படின்னு பெருமாள் தெரியுதான் இல்லையா. பெருமாள் மிக்க தயவு உள்ளவர் தான். ஆனா நான் என்ன தப்பு பண்றேங்க, முதல்ல அது எனக்கு ஒரு சிக்ஷை கொடுத்துட்டு தான் அனுகுணம் பண்றேன் பெருமாள் பாக்குறது. ஆனா இந்த தயாதேவி இருக்காளே அப்படி இல்ல, எல்லோருக்கும் சமமான கிரகம் தயாதேவி பண்றா. ஒரு புதையலா இருக்கா என் பாதுகையே, நீ ரொம்ப உயர்ந்த புதையல் போல இருக்க. நான் உன்னை நினைக்காமல் மிக கெடுதி பண்ணக்கூட சங்கதிகளை நான் பண்ணிருந்தான் நினைச்சிருந்தான் இருக்கேன். நான் ஒரு முட்டால் எனக்கு ஞானஹீனா இருக்கேன், எனக்கு வந்து ஞானம் கிடையாது. எல்லாம் தெரிந்த சர்வஜான பெருமாள் சர்வசக்தரான பெருமாள் என்ன பண்றான், எனக்கு தயை இருக்க செய்து தயா தயை அவங்ககிட்ட இருக்கு, காருண்யமூர்த்தி தயாமூர்த்தின்னு சொல்றா. அப்படிங்கிறது என்னுடைய பாபத்தை மட்டும் பார்க்கிறானேமா, அந்த சமயத்துல என்னை வந்து பெருமாள் திரஸ்கரிக்காம இருக்கிறதுக்கு என்னிடத்துல பெருமாளை கொண்டு சேர்க்கிறேம்மா, இந்த உபகாரம் யாரால பண்ண முடியும் அப்படின்ட்டு தேசிகன் வந்து 200 ஸ்லோகத்தை சாதிச்சார். அதாவது மயிசதி கருணாயா மயிசதி கருணாயாக பூர்ணபாத்திரே தொயாக்கீம் பரமகபனீயா பாதிகே ரங்கநாதகா அப்படின்ட்டு ரங்கநாதனுடைய பாதிகை கொண்டு இந்த என்னிடத்தே கருணையோடு நீ சேர்க்கிறியமான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த பாதுகாசத்தை ரொம்ப அற்புதமா சாய்க்கிறார். அப்புறம் நம்ம எல்லாமே இப்ப பிரபத்தி பண்ணிக்கிறோம், என்னுடைய தேக அவசாரத்தின் போது மோட்சம் கொடுன்னு கேட்டு இருக்கோம் ஆச்சாரியாள்கிட்ட போயிட்டு, அவளை நமக்கு பிரபத்தி அனுஷ்டிச்சு வைக்கிறா. நான் போகும்போது என்னால பெருமாளை வந்து பேச முடியாது இல்லையா. அதனால என்னுடைய பிராண வியோகத்தின் போது என் இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போச்சு. அப்ப பெருமாளை எனக்கு வந்து சேவை சாதிக்க வேண்டும் என்னுடைய விருப்பம் இருக்கு சுவாமி. அப்போ பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும். அதையும் அது சொல்ற பரிசரம் உபயாதா பாதிகே பசியமாதக கரண விலைய கேதாது காந்தி சீகே விவேகே புருஷ உபயநந்தி புண்டரீகா க்ஷமக்ரே புனருதர நிவாச க்ளேச விச்சேதனம் நகா அப்படின்னா, அந்த பெருமாளை வச்சு எனக்கு சேவை சாதிக்க வேண்டும். எப்படி சுவாமி தேசிகன் அத்தராயுத சாருவம்ச நாளாக மகுடாலந்தி மயூர பிஞ்சமாலாக அடையில சிலா விபங்கனிலாக பிரதிபாஸ்வந்து மம அந்திம பிரயாணம்னு சாதிச்சார் கோபாலவிம்சதியில் இல்லையா. ஏ கிருஷ்ணா, நீ வந்து எனக்கு சேவை சாதிக்கணும், அந்த மயில் பீலியோட வரணும், அந்த மேகஸ்ராவணனா வரணும், பீதாம்பரதாரியா வரணும் பா எனக்கு. என்ன அப்போ உன்னால எனக்கு வந்து உன்னை நினைக்க முடியுமோ முடியாதோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்க தரவணை பள்ளியானே அங்கு வெண்ணரக தடும் போது அஞ்சேலன் தடியேனே அங்கே வந்து தாங்கு என்று கலியனும் சொன்னாரே, அதை போல என் இந்திரியங்கள் எல்லாம் உன்னை ஸ்மரிப்பதற்கு எனக்கு இடம் கொடுக்குமோ கொடுக்காதோ எனக்கு தெரியாது. அதனால பெருமாளை வரவழைச்சு சேவை சாதிக்க வேண்டும். பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். பெருமாள் வருவாரா சுவாமின்னா, அவன் கூட்டுறது யாரு வேலை? ரங்கனை திருவீதியிலே உலா வருவதற்கு அழைத்து வருவது யார்? பாதுகா தேவி தானே. அதனாலே இந்த பாதுகா தேவி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணுபடியா ஸ்லோகம் இதையே, கல்லிழைத்த பாதுகையே என் இந்திரியமானது வலுவிழந்து கிடக்கும் சமயத்தில் என் பிராண விநியோகத்தின் போது எனக்கு வந்து என் துக்கத்தை போக்கடிப்பதற்கு பெருமாளுடைய தாமரை புஷ்பமாக இருக்கக்கூடிய திருவடியை நீ என்னிடத்தே கொண்டு வந்து சேர்த்து எனக்கு அவனை சேவை சாதிக்க வைக்கணுமா? இல்லையா நீ வந்து என்ன கூட்டுன்னு போயிடு அவங்க திருவிழில சேர்த்துரும் அப்படின்னு கூட ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆப்தமா சாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொரு சில பாசுரங்கள்ல பார்த்தா ஆழியட பாசுரத்தை முழு ரத்தத்தையும் சொல்லியான அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ரொம்ப விஸ்தாரமா போயிட்டு இருக்க பாதுகாசுரம். அதனாலே ரங்கநாதன் வந்து வைகுண்டத்திலேருந்து இங்கு பூலோகத்துக்கு ஏழுவது பாதுகாதை விதம் உபகாரம் பண்ணான். ஆனா ஒரு விஷயம் பாருங்கோ, வந்த ரங்கன் எங்க வந்தார்? பாதுகையை சாத்தின்னு எழுதினார். வைகுண்டத்திலேருந்து பெருமாள் வந்து சமுத்திரத்தில் படுத்துட்டார். யோகம் பார்க்கல, யோக நித்திரை பண்ணார். அப்புறம் பெருமாள் தசாவதாரம் பண்ணார். அப்பயும் பாதுகாதேவி கூட வந்தா. அப்புறம் பெருமாள் வந்து எங்க போனார்? நமக்கெல்லாம் நம்ம மனத்திலையும் பெருமாள் இருக்கார். அச்சாவதாரம் அதுக்கு முன்னி பண்ணார். அச்சாவதாரம் ரங்கநாதன் வந்து ராமனுடைய இல்லத்திலே ஆராதிக்கப்பட்டார். புனக விபீஷனுக்கு கொடுக்கும்போது பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி இங்கேயே தாம் சயனம் கொள்வதற்கா திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை பெருமாள் எழுதிட்டார் இல்லையா. ஆனா இங்க பார்க்க, முதல்ல பெருமாள் பிரம்மலோகத்திலிருந்து எழுந்து வந்தார். அதை விட்டு அயோத்திக்கு போனார். ததானந்தரம் அங்கிருந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை விட்டார். பிரம்மலோகத்திலிருந்து கிளம்பிட்டார், அயோத்தியிலிருந்து கிளம்பிட்டார். ஆனா ரங்கக்ஷேத்திரத்திட்டு பெருமாள் போலையேமா? அப்படிப்பட்டதான மேம்பட்ட இடம் இந்த ரங்கக்ஷேத்திரம். அவனை அந்த ரங்கனை கொண்டு இங்க சேர்த்தது என்னது? நீதான பாதுகாதேவி கொண்டு சேர்த்த. பூர்வம் பூரம் சிரபரிசிதம் பாதுகே யத்யதன்யா அப்படின்னு அந்த 312 ஸ்லோகத்தை ஒரு விஷயம் எடுத்தார். முன்னாடி எல்லா இடத்துல பெருமாள் கிளம்பிட்டார். ஆனா ரங்கக்ஷேத்திரத்துல வந்த போது பெருமாள் வந்து இங்கேயே ஸ்தானம் வாசஸ்தலமாக்கின்றான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுகாதேவி தான் ரங்கக்ஷேத்திரத்துக்கு பெருமாளை கொண்டு வந்தா அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய பூலோக வைகுண்டம். இந்த வைகுண்ட கஷேத்திரம் எப்படி ஸ்ரீ வைகுண்டமும் அதை போலே பூலோக வைகுண்டமும் கஷேத்திரமா இங்க பிரகாசம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு காரணமானவள் யாருப்பா? நீதானே என்று நினைக்கிறேன் என்பதானது சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தா இருக்கு. சங்கேமாத சமதிக்கு குணாம் சைகதம் சைகதம் சக்தியாஜாகான் சாய்ச்சார் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த பாதுகின்ற பிரபாவம் வந்து சொல்லி மாடாத நம்ம, அதாவது எப்படின்னா அது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் அனுபவிக்கணும், அப்பதான் இந்த ரசம் நமக்கு புரியும். இது ஒரு பெரியவாட்ட போய் நம்ம உட்காந்து ஒரு காலட்சேபம் பண்ணணும். அப்ப பண்ணாதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சாஸ்திரத்தை சுவாமி தேசிகன் வச்சிருக்கார். அது மாதிரி ரங்கநாதன் பட்டணத்துக்கு இந்த சமாச்சாரத்தை அறிவதற்கு சாமானிய ஜனங்களுக்கும் பெருமாளை தெரிஞ்சிக்கும்படியானது சில விஷயங்கள் அந்தரங்காலுக்கு மட்டும் பெருமாள் தெரியும்படி பண்றார். ஆனா பாதுக சாத்திண்டு பெருமாள் ராத்திரி எழுந்தருள்றார். அதை சாமானிய ஜனங்க கண்டுபிடிச்சிடறான். ஏன் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த பாதுகை சாத்தின பெருமாள் ஜல் ஜல்னு அந்த மணி பாதுகை சாத்தின பெருமாள் எழுற காத்தால வீதியில வந்து பார்க்கும்போது பார்த்தாக்க என்னன்னு கேட்டா, அதாவது தேவர்கள் தன் கிரீட்டத்துல போட்டிருக்கக்கூடியதான அந்த ரத்ன கற்கள் பூமியிலே அந்த அடையாளங்கள் தெரிஞ்சுக்கிற ஆவா, அடையாளங்கள் தெரிஞ்சுட்டு எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறானா, அந்த தேவர்கள் எல்லாம் பெருமாள் ராத்திரி வீதி வரும்போது வந்து பெருமாளை வந்து சிறசால வணங்குறான். அதனாலே அவளுடைய கிரீட்டத்தில் இருக்கக்கூடியதான ரத்ன கற்களுடைய அந்த பதிவு இருக்கே அத பூமியில பயந்திருக்குது, அதை வச்சு எல்லாரும் கண்டுபிடிக்கிறா, பெருமாள் ரங்கன் வீதியில வந்து தான் கண்டுபிடிச்சுக்கிறா. இப்போ ராஜா இருக்கான், நகர சோதனை ராத்திரில போறான், மாறு வேஷத்துல போவான், இது வழக்கு உண்டு இல்லையா, மாறு வேஷத்துல போயிட்டு அதே போல பெருமாளும் ராத்திரில வீதி வரார். வீதி வந்து வரும்போது அந்த தேவர்கள் எல்லாம் பெருமாளை வந்து கிரீடத்தோட வந்து சேவிக்கிறா. அப்படி சேவிக்கும் போது அவருடைய கிரீடத்திற்கூடியதான வைரக்கள் ரத்னக்கற்கள் மரகதக்கற்கள் எல்லாம் பூமியில தங்களுடைய அடையாளங்களை பதிஞ்சிட்டு போயிருக்கு. காத்தால ஏந்து சாமானியர் அந்த வீதியில வந்து வரும்போது இந்த அடையாளத்தை பார்த்து, ஓஹோ பாதுகா தேவி, தேவி பெருமாளை கூட்டு வந்திருக்கா, இவையெல்லாம் இவ வந்து பெருமாளை சேவிச்சிருக்கா என்பதானது அறிஞ்சுக்கிறா. இது எப்படி சாத்தியம் கேட்டா, ரங்கன பாதுகா தேவி ஸ்தானத்தை கூட்டு வெளில வரா, அவருடைய கைங்கரியத்தாலே மொத்தமும் தெரிஞ்சுக்கிறா இவா அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிச்சுட்டு போற இந்த சஞ்சார பத்ததியில. இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, பெருமாள் வந்து அநேக பத்னிகள் பெருமாளுக்கு, ஒவ்வொரு ஆத்திலையும் பெருமாள் ரங்கன் ஏழ்ற அந்த பத்னிகள் ஆத்துல ஏழ்றார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபம் வராதபடி ஒரு முறை பெருமாள் வந்து அந்த தேவிகளை தான் பாத்துக்கணும் இல்லையா. அப்போ பூபிராட்டியார் கையில என்னன்னா செங்கழிநீர் புஷ்பத்தை வச்சுருக்கா, மகாலட்சுமிக்கு தாமர புஷ்பம் அது சமுதிரத்தேந்து அவதாரம் பண்ணும், அவளுக்கு தாமரை தான் ரொம்ப பிடிக்கும். நீலாதேவிக்கு கருணில் கருணைத புஷ்பம் நீலாதேவிக்கு பிடிக்குமா சரியா. இப்போ இது என்னன்னு கேட்டாக்கா, பாதுகா தேவி இல்லாம பெருமாள் ஒரு பிராட்டி ஆத்துக்கும் போறதுல ஆத்த விட்டு பெருமாள் வெள்ளியா கிளம்புறதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவி ஆத்துக்கு போன பெருமாள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி, எப்படி கண்டுபிடிச்சிங்க வைத்த அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல இன்னைக்கு பாதுகாதையை பாதுகை சாத்து ரங்கன் வீதியில வந்தான், வந்த போது பார்த்தாக்கா கருணல் கருணைதல் புஷ்பத்தினுடைய சுகந்தமான அடிச்சது, அதனாலே தெரிஞ்சிடும் நேத்து ராத்து ரங்கன் நீலாதேவி ஆத்துக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த இதே வாசம் வருமானு நாளைக்கு அது வரல, நாளைக்கு கமலம் தாமரை புஷ்பத்தினுடைய சுகந்தமானது இந்த பாதுகையில அடிச்சது, அதனாலே பெருமாள் மகாலட்சுமி ஆத்துக்கு தான் நேற்று ராத்திரி போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி பூபிராட்டி ஆத்துக்கு செங்கண்ணி புஷ்பத்தினுடைய வாசத்தாலே தெரிஞ்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு ஆத்துக்கும் பெருமாளை அழைச்சுட்டு போயிட்டு அவா தேவிகளுக்கும் மனசு கோணாமல் இந்த பாதுகாவிய ராமனுக்கும் அங்கேயே காத்து பெருமாளை திருப்பி தன் ஆஸ்தான யதாஸ்தானத்துக்கு ஏழை பண்ணு வராளே, எப்பேற்பட்டதான கைங்கரியம் பண்றாப்ப, அவளை வச்சே பெருமாள் எப்படி இருக்கான்னு சொல்லிடலாமே அப்படின்னா, இந்த பாதுகையினுடைய பிரபாவம் எப்படின்றது தேசிகன் சொல்லிதான் நம்ம கேட்கணும் இல்லையா. அது மாதிரி இந்த பாதுகையான கருடன் மேல ஏறிண்டு வெளியில பெருமாள் எழுந்தருள்ற, பாதுகை மேல ஏறிதான் கருடன் மேல பெருமாள் ஏறுற, ஒன்ன சாத்திக்கொண்டு கொஞ்ச தூரம் எழுந்திர பிறகுதான் கருடன் மேல பெருமாள் ஏறணும். பெருமாள் கருடன் மேல ஏறினா எத்தனை கிலோமீட்டர் வேகமா பறந்து வருவார், அந்த எத்தனை மண்டலங்களோ பெருமாள் தாண்டி போவார். ஆனா பாதுகை தேவி மேல திருடி வச்சப்பறதான் கருடன் மேல தன் திருடி வச்சு பெருமாள் ஏறணும் இல்லையா. அதனாலே நீ இல்லாமல் பெருமாள் எங்கும் சஞ்சரிப்பது கிடையாது என்று சொல்லி இந்த வாகன மண்டபத்துக்கு எழுந்துள்ள போது கூட பெருமாள் பாதுகா சாத்தியம் தான் எழுந்துள்ளவர், நம்ம அச்சாயில பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அது. அத மாதிரி இந்த வேதங்கள் பெருமாளை சொல்லுகிற சங்கதியும் ஆச்சாரலை கொண்டுதான் நாம் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்றதானது பாதுகையினுடைய பிரபாவத்தை சுவாமி தேசன் வசத்தியா சாகிறீங்க. சபதிபதரக்ஷே சத்யசுபன்னாதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கடைசி ஸ்லோகத்திலே வந்து, அதாவது 320 ஸ்லோகம் சஞ்சார பத்தியில சுவாமி தேசிகன் சாய்ச்சி, கருடாருடனாய் பெருமாள் ஆரோகணம் பண்ணும் போதும் பாதுகையினுடைய திருமேனிய திருவடி வச்சுதான் பெருமாள் ஏறையர் என்பதானது காட்டி, பெருமாள் முதல்ல பாதுகைக்கே தன் அனுகிரகத்தை கொடுக்கிறான் என்பதானது இந்த சஞ்சார பத்ததியிலே அற்புதமான சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். சஞ்சார பத்ததியிலே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் வந்து நிறைய இருக்கு, அப்படி என்ன முக்கியமான ஸ்லோகங்கள் சில ஸ்லோகங்கள் வந்து பெருசு பெருசா இருக்க ஸ்லோகம் சொல்றதுக்கே 3-4 நிமிஷம் ஆயிடுறது அர்த்தபாவம் சொல்றதுக்கு. அதனால அதுல ஆச்சார சாட்சிய முக்கிய கருத்துக்களை மட்டும் அடியன் பகவதாட்ட பகிர்ந்தினேன் அடியன். அதனால வந்து எல்லா சோகம் சொல்லக்கூடியதான பாக்கியம் அடியனுக்கும் இல்ல, கேட்கறதுக்கு பாவதாலுக்கும் இப்ப இல்ல, அவகாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலே ரசமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் எடுத்து பாகவதாட்ட பகிர்ந்துட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சஞ்சார பத்தியிலே, ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகந்த பாதுகாச ரசத்துல. ஆனா எப்ப பெருமான் நமக்கு அது சக்தியை கொடுக்கிறானோ, எப்ப அவகாசம் கொடுக்கிறானோ, அப்ப பாகவதாட்ட பகிர்ந்துகிற அடியன். கவிதா ஆர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.